அஸ்மத்குருப்யோ நமஹ. இன்றைய தினம் ஆனி மிருகசீர்ஷ நட்சத்திரம், உபனிஷத் பாஷ்யகாரர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ரங்கராமானுஜர முனியினுடைய திருநக்ஷத்திர தினமாகும். ஏன உபனிஷதாம் பாஷ்யம் ராமானுஜ மதானுகம் ரம்யம் கிருதம் பிரபத்யே தம் ரங்கராமானுஜம் முனிம் என்பதாக இந்த ஆச்சாரியனுடைய தனியன். நம்ம குரு பரம்பரையில் எத்தனையோ மகா ஆச்சாரியர்கள் வந்திருந்தாலும் சில ஆச்சாரியர்களை நாம் விசேஷமாக போற்றுவதற்கு காரணம் அவர்கள் செய்த உபகாரம் இன்றளவும் நமக்கு பயனை கொடுக்கிறது. அந்த உபகாரம் இல்லாவிட்டால் நமக்கு பெரிய நஷ்டமாகியிருக்கும். அந்த ரீதியிலே எப்படியானால் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் முதலானது சாதித்தாரோ, எப்படியானால் சுவாமி வேதாந்த தேசிகன் அநேக ஸ்தோத்திரங்களும் காவியங்களும் வாதங்களும் கிரந்தங்களாக சாதித்தாரோ, அப்படியாக நம்ம உபனிஷத் பாஷ்யகாரர் என்கிற இந்த சுவாமி எல்லா உபனிஷத்துக்கும் பாஷ்யத்தை சாதித்தருளினார். அது மட்டுமல்லாமல் இன்னும் அநேக கிரந்தங்கள் 60 கிரந்தங்கள் சாதித்தார் என்று சொல்கிறார்கள். எல்லாமே மிக மிக உபயோகமான கிரந்தங்கள். அந்த கிரந்தங்கள் இருக்கிறபடினால்தான் நமக்கு இன்னைக்கு சம்பிரதாயம் பூர்ணமாக கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேணும். அப்படிப்பட்ட கிரந்தங்களை அருளினபடினாலே விசேஷமாக நாம் அந்த சுவாமியினுடைய வைபவத்தை இன்றைய தினம் அனுசந்தானம் செய்ய வேணும். எப்படியானால் ஸ்ரீபாஷ்யகாரர் அப்படின்னு கொண்டாடுகிறோமோ, அப்படி இவரை உபனிஷத் பாஷ்யகாரர் என்பதாகத்தானே கொண்டாடுகிறோம். ஸ்ரீபாஷ்யகாரரான பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் சாதித்தார், அது ஸ்ரீபாஷ்யம். பகவத்கீதைக்கு பாஷ்யம் சாதித்தார், அது கீதா பாஷ்யம். ஆனால் உபனிஷத்துக்கு பாஷ்யம் சாதிக்கவில்லை, அதற்கு பதிலாக சுருக்கமாக வேதார்த்த சங்கிரகம் சாதித்தார், அதை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். ஆனால் அந்த ஒரு சிறு குறை நம் போன்றவர்களுக்கு ஒரு சிறு குறை. நமக்காக இவர் அவதாரம் பண்ணி உபனிஷத்துகளுக்கெல்லாம் பாஷ்யத்தை சாதித்தபடியினாலே உபனிஷத் பாஷ்யகாரர் என்பதாக திருநாமம். இந்த சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய சம்பிரதாயத்திலே, அதாவது அவிச்சின்னமான குரு பரம்பரையிலே, ஸ்ரீ தேசிகனுடைய சம்பிரதாயத்திலே, முனித்ரேய சம்பிரதாயத்திலே அவதாரம் செய்தவர் ஷஷ்ட பராங்குஷ சுவாமி என்று மிக பிரசித்த வைபவத்துடன் ஆச்சாரியம் எழுந்தருளியிருந்தார். அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ தாத்தாச்சாரிய சுவாமி, ஸ்ரீ தாத்தாரிய மகாதேசிகன். அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ வாஸ்கிய அனந்தாரியர் என்பதாக நடாதூரம்மாள் திருவம்சத்தை சேர்ந்தவர் கீழியகுண்டம் சுவாமி என்பதாக சொல்வார்கள். அவருடைய சிஷ்யர் தான் இந்த உபனிஷத் பாஷ்யகார். அப்புறம் இவருடைய சிஷ்யராக ஸ்ரீ பரகால மட்டத்திலே 15 மட்டத்திலே எழுந்தருளி இருந்த ஞானாத்வி பரதந்திர பரகால முனீஸ்வரர் என்பவர், இன்னும் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் என்பவர், அந்த சிஷ்ய பரம்பரையிலேயே தொடர்ந்து வந்தவர்கள் தான் பிற்காலத்தில் சாக்ஷாத் சுவாமி, திருக்குடந்தை தேசிகன் முதலான உத்தமமான ஆச்சாரியர்கள். எதற்காக இத்தனையும் சொல்லுகிறேன் என்றால், மிக மிக கம்பீரமான மிக மிக அழகான ஒரு ஆச்சாரிய பரம்பரை. ஏன்னா இவர்கள் எல்லாருமே மகாஜானிகள், மகா அனுஷ்டானபரர்கள், மகா வைராக்கியசீலர்கள். சுவாமி தேசிகன் வைபவத்துக்கு ஏற்ற வைபவத்தை அந்த சம்பிரதாயத்திலே காத்து வைத்த, ரட்சித்து கொடுத்த மகான்கள் இவர்கள் எல்லாருமே. ஆகையால் எல்லாருமே நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். தனியில் நில அப்படிதான் சாதிக்கிற வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு குரு பரம்பரையிலே நடுநாயகமாக அவதாரம் செய்த நம்ம உபனிஷத் பாஷ்யகாரர், ஆனி மிருகசீர்ஷத்திலே அவதாரம், வேதாமூர் என்கிற கிராமத்திலே மதுராந்தகம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பரம வைதிகமான அக்ரஹாரம், அங்கே அவதாரம், வரத விஸ்வாச்சாரியர் என்பது இவருடைய முதல் திருநாமம், பின்னாடி சன்னியாசாசிரமம் சீகரித்துக் கொண்டார், அப்பொழுது ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்பதாக திருநாமம் ஆயிற்று. பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்தே சாட்சாத்தாக சன்னியாசம் சீகரித்துக் கொண்டவர் என்பதாக சொல்வார்கள். ஏன்னா பரம வைராக்கிய நிஷ்டர், மகா வைராக்கியம் சாதாரணம் கிடையாது. உஞ்சவர்த்தி தான் எடுப்பாராம். காஞ்சிபுரத்தில் எழுந்தொழி இருந்தார். தூக்குள்ள ஸ்ரீ தேசிகன் அவதாரஸ்தான் கிட்ட எழுந்தொழி இருந்தார். இவர் அங்கிருந்து தேவப்பெருமாள் சன்னிதி, சன்னிதி வீதி, அந்த மாட வீதி, இங்கே தான் வந்து உஞ்சவர்த்தி இருப்பார். வேற அந்த பக்கம்லாம் போக மாட்டார். பெரிய காஞ்சிபுரம் போனால் அங்கே நிறையா தனிக்கர்கள் இருப்பார்கள், நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வியாபாரஸ்தலம் மாத்திரம் இல்லை, ராஜாக்கள்லாம் கூட இருந்த இடம். ஆனால் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இங்கே தேவப்பெருமாள் சன்னிதியில் இங்கே நம்ம ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் இவருடைய பிக்ஷை வேணும் என்பதாக சுவாமி தேசிய ஸ்தோத்திரபாட அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு நேரம் இங்கே காஞ்சிபுரத்துக்கு தான் எழுதுவாராம். அதாவது நம்ம தேவப்பெருமாள் சன்னிதிக்கு பிக்ஷா காலத்தில் தேசிக விருத்தி என்பதாக இவர்கள் போற்றி கொண்டவர்கள். அதாவது எத்தனையோ சம்பாதிச்சிருக்கலாம், மகாமகா ஞானிகள். ஆனால் இந்த சம்பிரதாயத்தில் எல்லாருமே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் உஞ்சவர்த்தி பண்ணணும். சமீப காலம் வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம நாவல்பாக்கம் சுவாமி, திருக்கோஷ்டியூர் சுவாமி இவர்கள் வைபவங்கள்லாம் கேட்டிருக்கோம். எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவோ சௌக்கியமாக இருக்கலாம், என்னமோ பண்ணலாம். ஆனால் அவளுக்கு இந்த உஞ்சவர்த்தியில் தான் ரொம்ப திருப்தி, அதில் தான் சந்தோஷமே. ஏன்னா மறுநாளை பற்றி கவலைப்படாமல் அன்றையன்றைய தினம் உஞ்சவர்த்தி எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து அதை தாம் சுவீகரித்து இப்படி வாழ்க்கையை நடத்தினவர்கள். வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, எம்பெருமாள் திருவாராதனம் அப்படிங்கிற ஒன்று மாத்திரம்தான் கவலை. நம்ம பற்றி கவலைப்படும் போது தான் நம்ம எத்தனையோ சேகரித்து வச்சுக்கணும்னு வரும். அது இல்லாத பெருமாள் திருவாராதனத்தை பெருமாள் பார்த்துக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் இவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அந்தந்த க்ஷேத்திரத்துக்கே பெருமை. ஏன்னா பிக்ஷா பரியடனக்ஷணேஷு விபராம் சற்றே கலத்திருஷ எட் விநியாசமுகேன பத்திரமகரி முத்ராம் சமுத்ராம்பரா என்பதாக தேசியம் சாதிப்பார். ஸ்ரீ பகவத் ராமானுஜர் பிக்ஷை எடுத்த மண் ஸ்ரீரங்கத்திலே நடந்துதானே பிக்ஷை எடுத்தார். அந்த பூமிக்கு பெருமை. அங்கே நித்தியசூரிகள் எல்லாம் அவர்கள்லாம் ரொம்ப பொறாமைப்படுகிறார்கள். நாம் சீவைகுண்டத்தில் இருக்கோமே, பூமியில் இருந்தால் பகவத் ராமானுஜர் பின்னாடி போய் அந்த மண்ணினுடைய சம்பந்தம் அதை எடுத்து தலையில் நாம் வச்சுக்கலாமே என்பதாக அவர்கள்லாம் ஒரு ஏக்கத்துடன் இருக்கார்கள். அந்த மாதிரி இந்த சுவாமி, அந்த மாதிரி சுவாமி தேசிகன் வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு எழுத்துலேயே உஞ்சவர்த்தி பண்ணிட்டு எழுந்துள்ள இருந்தார். அந்த மாதிரியாக இந்த சுவாமி காஞ்சிபுரத்தில் உஞ்சவர்த்தி பண்ணி அந்த ஊருக்கு பெருமை சேர்த்தவர், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர். மகா ஆச்சாரியனாக எழுந்துள்ள இருந்தார். அந்த காலத்தில் இருந்த மகா ஆச்சாரியர்கள் நிறைய பேர் உண்டு. சுவாமி தொட்டையாச்சாரியன் எழுந்துள்ள இருந்தார். மகாச்சாரியர் என்பதாக திருநாமம். அவருக்கும் நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்நேகம் இருந்தது என்பதாக சொல்வார்கள். ஒரு சமயம் ஒரு ஐதீக்கியம் ஸ்ரீ உத்தம சுவாமி சாதிச்சிருக்கார். தொட்டையாச்சாரியர் ஒரு சமயம் அந்த பக்கம் எழுனாராம். அப்போ உபனிஷத் பாஷ்யக்காரர் அவரை கவனிக்கலை, கவனிக்காமல் ஏதோ ஸ்ரீகோஷம் கட்டாச்சிருந்தாராம். அப்போ தொட்டையாச்சாரியர் சொன்னாரா, ஏதோ அமிர்த பானம் இல்லை தேன் பானம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு, தேன் குடிக்கிற வண்டிக்கு மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி தேவரும் தேன் பானம் மதுபானம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு, வேற எதுவும் கவனிக்கலையே அப்படின்னாராம். அப்ப இந்த சுவாமி சாதித்தாரா, தேவர் அனுகிரகம் தான் அது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டான்னா, தேன் தேன் அடையில வந்து மொத்தமா தேன் மொய்ச்சி தேனி மொய்ச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட கூட போக முடியாது. அந்த தேனியெல்லாம் விரட்டினாதான் நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரியாக நீர் தானே தேவையில்லாத எல்லாம் வாதங்களை எல்லாம் விரட்டி அடித்து சுத்தமான தேனை கொடுத்தவர் அப்படின்னு. ஏன்னா சந்தமார்க்கம் தொட்டாச்சாரிய சுவாமி தான் ஆச்சரியமாக பல வாதங்கள் எல்லாம் பண்ணி மரவதங்களை எல்லாம் விரட்டி அடித்தவர், அதனால உம்முடைய அனுகிரகம் என்று சாதித்தார் என்பதாக சொல்வார். அதே மாதிரியாக அப்பைய தீட்சிதர், அப்பைய தீட்சர் பற்றி நிறைய எழுதியிருக்கார். அப்பைய தீட்சர் அத்வைத மதத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவர். அவர் சாதித்த விஷயங்கள்லாம் கூட, அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கூட எழுதியிருக்கார். சில தேவையானது எடுத்திருக்க, தப்பானது தப்பு அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஆச்சரியமாக இந்த சுவாமி உஞ்சவர்த்தியோடு கூட காஞ்சிபுரத்தில் நல்ல ஆச்சாரியர்களுடன் ஆனந்தமாக எழுந்தொழி இருந்தார். 60 பிரபந்தங்கள், 60 கிரந்தங்கள் சாதித்தார். அதில் முக்கியமானதுதான் இந்த உபனிஷத் பாஷ்யம் என்பதாக, 13 உபனிஷத்துக்கு பாஷ்யம். அதை காட்டிலும் முக்கியமானது பாவ பிரகாசிகா என்பது. இது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானமான சுதப்பிரகாசிகைக்கு வியாக்கியானம். சுதப்பிரகாசிகை இல்லாட்டா ஸ்ரீபாஷ்யம் புரியாது, அந்த மாதிரி பாவ பிரகாசிகை இல்லாட்டா சுதப்பிரகாசிக்கு புரியாது. அப்படி ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் சாதித்தார். ஸ்ரீபாஷ்யத்துக்கே நேர் வியாக்கியானமாக மூலபாவ பிரகாசிகா அப்படின்னு சாதித்தார். விஷய வாக்கிய தீபிகான ஒரு கிரந்தம், சாரீரக சாஸ்திரார்த்த தீபிகா அப்படின்னு ஒரு கிரந்தம், இன்னும் ரகசிய கிரசார்த்தக்கு வியாக்கியானம் ஒரு கிரந்தம், அந்த கிரந்தம் இப்ப கிடைக்கல. நியாய சித்தாந்தன சுவாமி தேசிகன் சாதிச்சதுக்கு ஒரு வியாக்கியானம். இந்த மாதிரி தமிழ்ல பார்த்தோம்னா இன்னும் திருப்பல்லாண்டு, திருப்பாவை, கண்ணிமன், சிறுத்தாம்பு, திருவாய்மொழி, இதுக்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் சாதிச்சிருக்க. ஏன்னா எல்லாரும் இதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இவருடைய வியாக்கியானங்கள்லாம் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். அதாவது என்ன கேட்டால் சம்பிரதாயத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அழகர்த்தம் வியாக்கியானங்கள்லாம். இந்த வியாக்கியானத்தில் இருக்கிற விசேஷங்கள்னு நிறைய சொல்லணும், எத்தனையோ மணி மணி மணி கணக்காக சொல்லிட்டே இருக்கலாம். உதாரணமா உபநிஷத் வியாக்கியானம் சாதிக்கிறார், எம்பெருமானார் சாதிக்கிறே தவிர அந்த குறை தீர்வதற்காக சித்தப்பிரகாசிகாச்சாரியர் என்ன பண்ணார், சுபாங்க உபநிஷத்துக்கு வியாக்கியானம் சாதித்தார், சுவாமி தேசிகன் ஈசாவாசிய உபநிஷத்துக்கு வியாக்கியானம் சாதித்தார். அதனால நம்ம உபநிஷத் பாஷ்யக்காரர் இவர்களுடைய பாணியை பின்பற்றி நாம் மற்ற உபநிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிக்கலாம் என்பதாக எல்லா உபநிஷத்துக்கும் வியாக்கியானம் சாதிக்கலாம். ஏன்னா உபநிஷதாம் பாஷ்யம் ராமானுஜ மதானுகம் ரம்யம் கிருதம். அந்த சமயத்தில் உபநிஷத் பாஷ்யங்கிறது நம்ம மதத்தில் இல்லாமல் இருந்தது. அத்வைத மதம் முதலானதில் உபநிஷத் பாஷ்யம் பண்ணியிருந்தார்கள். எங்களுக்கு தானே உபநிஷத் பாஷ்யம் இருக்கு, உங்களுக்கு கிடையாதே என்பதாக ஒரு குறையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த குறையை தீர்ப்பதற்காகவும் நம்முடைய குறை ஏன்னா சட்டுன்னு உபநிஷத்துக்கு அர்த்தம்னா பார்க்கறதுக்கு ஒரு கிரந்தம் இருந்தால் நல்லது. இல்லாட்டா சீபாஷ்யத்தில் வேதாசங்கத்தை எங்கேயா தேடி கண்டுபிடிச்சு பார்த்துருக்கணும். அதெல்லாம் காட்டும் நேர் உபநிஷத்து அதனுடைய அர்த்தம் அப்படி இருந்தால் நல்லது. அதுக்காக அதை சாதித்தால் சம்பிரதாயத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் சாதித்த ஒரு கிரந்தம். தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணும் அடிக்கடி ஸ்ரீமத் தாதாரி பாதாத்யே ஹிருதயே பாவயே சுபேயே அப்படின்ற அந்த மாதிரி வாத்ஸ்யானந்த குரு அப்படின்னா சாட்சாத் ஆச்சாரியர். அந்த தாத்தாச்சாரிய சுவாமிகிட்ட இவருக்கு பரசமர்ப்பம். வாத்ஸ்யானந்த குரு அப்படிங்கிறவர்கிட்ட காலக்ஷேபம் அதெல்லாம் அங்கங்கே சாதிச்சிருக்க, பல இடத்துல சாதிச்சிருக்க. உபநிஷத் பாஷ்யத்திலாம் பார்த்தா ஒவ்வொரு உபநிஷத் பாஷ்யத்திலையும் அதனுடைய ஆரம்பத்தில் 13 உபநிஷத்துக்கு பாஷ்யம் சாதிச்சிருக்க. அதனுடைய ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதசி குச்ச சச்சாயம் அஞ்சிதோர ஸ்தலம் ஸ்ரீயா அஞ்சனாச்சல சிருங்காரம் அஞ்சலிரும் மம காகதாம் அப்படின்னு. அதே மாதிரியாக இது திருப்பதி திருவேங்கடமுடையானுக்காக இது சாதிக்க, ஏன்னா பாஷ்யகாரர் வேதாத்ம சங்கிரகத்தை பிரவசனம் பண்ணின இடம் திருவேங்கடமதி. அதனால அது மட்டும் இல்லாமல் வியாசம் லக்ஷ்மண யோகீந்திரம் பிரணம்ய அந்யான் குரு நபி என்பதாக ஸ்ரீபாஷ்யகாரர், அப்புறம் சுகப்பிரகாசிகாசாரர், அப்புறம் வியாசர் எல்லாருமே சேவிக்கிறார். அது மாதிரி கடைசியில் ஒரு ஸ்லோகம் எப்பவுமே சாதிக்கிற வழக்கம், க்ஷேமாய கருணையா கிதி நிர்ஜரானாம் பூமாவதும் பேத பாஷ்ய சுதா உதாரா ராமாகமாத்பக அதாவத சூளவாதா ராமானுஜ சமுனி ராத்ரியதாம் மதுத்திம்னு. அந்த உபநிஷத் பாஷ்யத்தை அப்படியே பகவத் ராமானுஜர்கிட்ட அர்ப்பணம் பண்ணுறது. எப்படி ஆனால் திருக்குறையை பிரான் பிள்ளா திவ்ய பிரபு திருவாரூருக்கு வியாக்கியானம் பண்ணார், தான் பண்ணார்ன்றதே இல்லை, பகவத் ராமானுஜர் பண்ணார் அப்படிங்கிற அனுசந்தானம் தானே அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி ரீதியில் பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளப்படி இது அமையணுங்கிறது தான் இருக்கு ஒரே எண்ணம். அதனால் அதே ரீதியில் அப்படியே சாதிக்கார். இந்த வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப லலிதமானது, அதாவது சாதாரண சம்ஸ்கிருதம் படித்தாலும் கூட புரியும், விஷயம் பெருசு, ஆனால் ரொம்ப லலிதமாக சாதிக்கிற வழக்கம். அது மாதிரி உபநிஷத்தில் ஒவ்வொரு பதமும் எடுத்து வியாக்கியானம் சாதிப்பார், ஒரு பதம் கூட விட்டு போகாது. எல்லா பதத்துக்கும் வியாக்கியானம், அங்கங்க பூர்வாச்சாரிய ஸ்ரீ சக்திகள்லாம் அப்படியே சாதிப்பார். உதாரணமாக சில வேத வாக்கியங்களுக்கு பாஷ்யக்கார வியாக்கியானம் சாதிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இவர் தனியாக பண்ண மாட்டார், அந்த பாஷ்யக்காரருடைய வியாக்கியானம் அதை அப்படியே எடுத்து போட்டுருவார். ஸ்ரீ தேசியுடைய வியாக்கியானம் அதை அப்படியே எடுத்து போட்டுருவார். சுதப்புர ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ணால் அதை அப்படியே எடுத்து போட்டுருவார். ஸ்ரீபாஷ்யத்தை இப்படி சாதிச்சிருக்கார் பார்வோன் தான் அதில் கை வைக்க மாட்டார், அதே மாதிரி அப்படியே சாதிச்சிருவார் அப்படின்னா. இதெல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த இடத்துல வாதம் பண்ணமோ அந்த இடத்துல விஸ்தாரமாக வாதம் பண்ணுவார். சுவாமி சகல சாஸ்திரத்திலையும் ஞானம் வியாக்கரணம் வேதாந்தம் அப்புறம் மீமாம்சா எல்லாத்தையுமே மகா நிஷ்ணாதர எழுந்த அப்படின்னாலே சகல சாஸ்திரத்தை அனுசரித்து வாதங்கள்லாம் இருக்கும் நிறையா, வியாக்கரண விசாரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், மீமாம்சா விசாரங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த உபநிஷத் பாஷ்யம் இருக்கே அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம், நல்ல வாதங்களும் உண்டு, அதே சமயம் நல்ல சம்ஸ்கிருதத்தில் உபநிஷத்துடைய அர்த்தமும் நல்லா புரியும். இந்த மாதிரி ஒரு பாஷ்யம் யார் பண்ணாலுமே பண்ண முடியாது. அடியேன்னு கேட்டால் பாஷ்யக்காரரோ தேசிகனோ பண்ணால் கூட இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இவ்வளோ லலிதமாக நம்மை மனசில் வைத்து ரொம்ப ரொம்ப லலிதமாக இப்படி வந்து வியாக்கியானங்கள்லாம் சாதித்திருக்க, இந்த சுவாமி. அது எப்படி, அது இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, நியாய சித்தாந்தம் இருக்கு சுவாமி தேசிகனுடையது, அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்க இவர். இந்த நியாய சித்தாந்தத்துல கடைசியில சில பக்கங்கள் இல்லை, அது இப்ப நம்ம கிடைக்கல, அதனால வியாக்கியானமும் பண்ண முடியல, ஏன்னா இவர காலத்திலையும் கிடைக்கல. அப்ப கடைசியில உபநிஷத் பாஷ்யக்காரர் கிட்ட சில பேர் கேட்கறாங்க, ஆச்சரியமா வியாக்கியானம் சாதிச்சிருக்கு, நியாய சித்தாந்தத்தை தேசிகன் விட்டு போன இடத்த நீரே வச்சு பூர்த்தி பண்ணிடலாமே அப்படின்னா அவர் திடுக்கிட்டு போன. என்னன்னு யார் செய்யறது, யார் பூர்த்தி பண்றது? தேசிகன் சீசுத்தி எங்க, என்னுடைய சீசுத்தி எங்க, என்ன பரிகாசம் பண்றாங்களான்னு பரமதிஷ்ட கோஷசேஷ தச்சேஷ பூரண கிருதி பரிகாசகேது. தேசிகன் எய்து பாக்கி வச்சுட்டு அதை நான் பூர்த்தி பண்றேன் அப்படின்னா, இதை காட்டிலும் ஒரு வேடிக்கை ஒரு ஹாஸ்யமும் உங்க லோகத்தில் இருக்க முடியாது, யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது. அது அப்படியே இருந்தது போட்டோம், அதனால ஒன்றும் குறவில்லை. ஏன்னா மற்ற தேசிய கிரந்தங்கள் நிறைய இருக்கு, அதுலேருந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தேசியம் ஒன்னோ ரெண்டோ கிரந்தம் மாத்திரம் பண்ணா பரவாயில்ல, பல கிரந்தங்கள் பண்ணி ஓரொன்று தானே அமையாதோங்கிற ரீதியில் சாதிச்சிருக்காருங்க. அதனால நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு இந்த சுவாமி அது எழுதவே எழுதியிருக்கார், கிரந்தத்திலேயே சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி வியாக்கியானங்கள் இருந்து நிறைய விசேஷ அர்த்தங்கள்லாம் வேறு சாதிப்பார். சம்பிரதாய ரீதியில் எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள், அதெல்லாம் நிறைய வரும், சாஸ்திர ரீதியிலையும் நிறைய வரும். குறிப்பாக இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, திவ்ய பிரபந்த வியாக்கியானத்தில் வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேள்வீரோ அப்படின்னு, திருப்பாவை நோன்புக்கு அங்கமாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அந்த பாசனத்துக்கு, நோன்புக்கு அங்கமாக அப்போ நாட்காலே நீராடி முதல்ல காத்தால எழுதுவோம், பார்க்கறது பையத்து என்ற பரம நடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். இந்த விஷயங்கள்லாம் வரும், நோன்புனா எப்படி இருப்போம் அப்படின்னு சகலத்தையும் சொல்றோம். அதுல செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்திரையும் கைகாட்டியும் கடைசியில் வரும். தப்பான காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம், பெரியவா செய்யாத காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம், கண்டபடி பொய் பருஷம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்றேன். அப்போ ஒரு சந்தேகம் இருக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் வேண்டியதான், நோன்புக்கு நோன்புக்கு அங்கமா தனியா வேண்டியது இல்லையே, யாருமே தான் பொய் சொல்லக்கூடாது, யாருமே தான் கோல் சொல்லக்கூடாது, யாருமே தான் செய்யாதனை செய்யக்கூடாது, யாருமே தான் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டின்னு தானங்கள்லாம் எல்லாரும் தான் பண்ணணும் அப்படின்னு கேச்ச, நோன்புக்கு மாத்திரம் தனியா இருக்க ஆண்டாள் இவர் சொல்ற அப்படின்னா, பொதுவான தர்மம் கூட சில சமயம் விசேஷத்துக்கு அங்கமாக ஆகும் அப்படின்னு அதை மீமாம்சா சாஸ்திரம் எடுத்து சாதிக்கல. மீமாம்சா சாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா, தர்சபூர்ண மாசம் அந்த யாகம் பத்தி சொல்லச்ச, நான்கு தம்பதேது பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்னு லோகத்தில் எல்லாருக்குமே பொதுவான தர்மம் தான், அதையே இங்கே சொல்லியிருக்கார், இதுக்கு அங்கமா ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, பொதுவாக எல்லாருக்கும் இந்துன்னா கூட இந்த பிரகரணத்தில் சொல்லியிருக்கிறபடினாலே இது கிருத்தர்த்தங்கிறார், இந்த யாகத்துல பொய் சொல்லக்கூடாது, இந்த யாகத்துக்கான சாதனங்கள் வாங்குறது இல்லையோ, தர்சபூர்ண மாச யாகம் பண்றவன் அது சம்பந்தப்பட்ட எதிரியுமே பொய் சொல்லக்கூடாது, அத்தனை ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் தான் யாகம் பண்றேன்னு சொல்லி இஷ்டப்படி வீட்டில் சம்பாதிச்சு இஷ்டப்படி ஏமாத்தி இப்படிலாம் இருக்க முடியாது. அந்த மாதிரியாக பொதுவான தர்மங்களே சில சமயம் விரதத்துக்கு அங்கமா போகும்போது விசேஷமா நம்ம பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு ஆயிடும், அதை எடுத்து சாதிக்கிறார். அதே மாதிரி பல்லாண்டு திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் பார்த்தோம்னா, பெரியாழ்வார் திருப்பிட்டு முதல்ல இருக்கக்கூடியது, அதுக்கு வியாக்கியானத்தில் முதல் பாசுரத்திலேயே பல்லாண்டு பல்லாண்டு பல்ல ஆயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா உன் சேவதற்கு திருக்கா அச்சமான பாசுரம் தெரியும். ஆனால் இதில் கிரியாபதம் இல்லையேன்னு ஒரு கேள்வி, நீ பல்லாண்டுன்னா பல்லாண்டு எழுந்தருளி இருக்க வேணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும், பல்லாண்டுனா பல வருஷம்னு அர்த்தம், பல வருஷம் என்ன எம்பெருமானே உமக்கு பல்லாண்டு அப்படின்னா உமக்கு பல்லாண்டு உமக்கு மங்களா சாசனம் இருக்க வேணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும். உண்மை இந்த வரும் பல்லாண்டுனா பல வருஷங்கள் அப்படின்னு மாத்திரம்தான் கிரியாபதம் இல்லையே அப்படின்னு கேள்வி இருந்தா இந்த சுவாமி ஆச்சரியமா சாதிக்கிற, இதுக்கு கிரியாபதம் தேவையில்லை. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி மங்களங்கள் பண்ணச்ச அந்த மங்கள வாக்கே அழகா இருக்கும். உதாரணமா ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வஸ்தி பிரஜாபியா ஜனங்களுக்கெல்லாம் ஸ்வஸ்தி அப்படின்னா ஸ்வஸ்தி உண்டாகட்டும் அர்த்தம். நமஹான்னு சொல்லச்ச நம்ம வந்து குருபியோ நமஹா அப்படின்னா ஆச்சாரியனுக்கு நமஹானா நமஹான் நமஸ்தை நான் செய்கிறேன் கேட்டா நமஸ்தி இருக்கட்டும் ஏதோ ஒரு அர்த்தம் வரும். இந்த மாதிரி விசேஷமான மங்களமான வஸ்துகளுக்கெல்லாம் நம்ம கிரியாபதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது மங்களங்கிறத காமிக்கும். மாதிரி ஸ்வஸ்தின்னு சொல்ற மாதிரி, மங்களம்னு சொல்ற மாதிரி, நமகான்னு சொல்ற மாதிரி பல்லாண்டுங்கிறது தமிழ் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இது முன்னாடி யாரும் சொல்லாட்டா கூட பெரியார் சாதிக்கிறார். பல்லாண்டுங்கிறது அப்படிப்பட்ட கௌரவம் மிகுந்ததான ஒரு வார்த்தை இது அப்படின்னு சாதிக்கிறார், அர்த்தம் சாதிக்கிறார். இந்த மாதிரி பல விசேஷார்த்தங்களும் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக சொல்ற உபநிஷத் பாஷ்யத்தில் கூட இந்தன்னு பெருமாளுக்கு திருநாமம், தம் இந்தம் சந்தம் இந்திரியத்தியாச்சதைன்னு வரும் அதுல. அப்போ ஹிருதயத்துல குகையில இருக்கார் பெருமாள், நம்ம ஹிருதயத்துக்குள்ள குகையில இருக்கார். அவரோட கூட ஒரு ஸ்திரீ இருக்காருன்னு ஒரு உபநிஷத்துல, அவருடைய பத்தினி இருக்காரு. அவ இந்திராணி அப்படின்னு, அப்ப அதுக்கு வியாக்கியான ஆசியமா சம்பிரதாய ரீதியில நம்ம ஹிருதய குகையிலே உபாசியமாக உபாயமாக பலர் தருபவராக பெருமாளும் விராட்டியும் எழுந்துள்ளி இருக்கிறான்னு உபன் பாஷத்துல ஆசிரமா சாதிக்கிறார். இந்த விஷயம் சிவபிரகாசியிலையும் இருக்கு. இந்த மாதிரியாக பலவிதமான சம்பிரதாய அர்த்தங்கள், பலவிதமான விசேஷ அர்த்தங்கள், அதே சமயம் லலிதமாக இத்தனையும் சாதித்திருக்கார். நமக்காக எத்தனையோ கிரந்தங்கள் சாதித்திருக்கிறார். கிடைத்திருக்கிற கிரந்தங்களே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயுக்தமாக இருக்கு. கிடைக்காத கிரந்தங்கள் கிட்டத்தட்ட 30 இருக்கு. அது அங்கங்கே எங்கேயாவது இருக்கும். அதுவும் கிடைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப பாக்கியமாக இருந்திருக்கும். அது கிடைக்கல நம்மளுடைய தௌர்பாகியத்தினாலே. இருந்தாலும் அந்த மகா ஆச்சாரியர் ஸ்ரீ ரங்கராமானுஜ முனி அவருடைய திருவடிகளை சேவித்து நாம் கிருதார்த்தர்களாக ஆவோம்.